கண்டேன் அதில் என்னை தானே நான் கண்டேன் வெட்கத்தில் தீ கொளுத்தேன் சொப்பானம் கண்டேன் அதில் யுத்தம் முன்னை நான் கண்டேன் நாணத்தில் நாகம் கடித்தேன் என் வாசல் கோலத்தில் நான் கண்டேன் அதில் என்னை தானே நான் கண்டேன்.